வையத்து வாழ்வீர்கள் நம் நம்பவைக்கு வையத்து வாழ்வீர்கள் நம் நம்பவைக்கு வையத்து வாழ்வீர்கள் நம் நம்பவைக்கு செய்தும் கீதீஷைகள் கேளீரோ பாக்கடலுள் செய்யும் கீதீஷைகள் கேளீரோ பாக்கடலுள் பைய ராமாஞ்சதயாபாத்திரம் ஜான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜ யுக்மருப்ப வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைகசிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே நீலாதுங்கஸ்தலகிரிபதி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ருதிநிகடிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்த்தி என்னை விதி என்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரண சரணம் பிரபத்யே வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி மையெட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேனோர் எம்பாவாய். பெரியார்தானே இந்த பூலோகத்திலேயே ஆண்டாளாக வந்து அவதாரம் பண்ணார். பூமி பிராட்டியாருடைய பிரசித்தமான அவதாரம் இது. இதுக்கு முன்னாடி வராக அவதாரத்துல அப்போ ஒரு அவதாரம் எடுத்திருந்தார் பூமாதேவியே, அதுவும் ரொம்ப பிரசித்தம். பூமாதேவியோடு சேர்ந்திருந்து பூவராக பெருமாளா அப்போ பெருமாள் சேவை சாதிச்சார். அப்பதான் பெருமாள் வராக புராணத்தை அருளி செய்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ பூமாதேவி ஒரு தடவை அவதாரம் பண்ணிட்டோம், இப்ப மறுபடியும் ரெண்டாவது தடவை அவதாரம் பண்ணியிருக்கார். அதுக்கு காரணம் என்னன்னா, முதல் தடவை இருந்த அவதாரம் போறல, அதனால ரெண்டாவது தடவை அது பூர்த்தி பண்றதுக்காக திரும்பி வந்து அவதாரம் பண்ணியிருக்காருன்னு சொல்லணுமா. முதல்ல பூமாதேவி அவதாரம் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது சிருஷ்டியினுடைய ஆதி காலத்துல நடந்தது. ஆஸ்வாசனாய ஜெகதாம் புருஷே பரஸ்மின் ஆபன்ன ரக்ஷண தசாம் அபிமே துகாமே. வராஹாவதார சரித்திரத்தை எடுத்து பார்த்தா, பூமிய வந்து ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிற அசுரன் வாயா சுருட்டி வச்சுட்டான், சமுத்திரத்துக்குள்ள போட்டுட்டான். பிரம்மாவானவர் ஜனங்களை எல்லாம் சிருஷ்டிக்கணும்னு பார்த்தார். பிரம்மாவோட புத்திரர் சுவயம்பூ மனு அப்படின்னு பெயர். ஆனால் சிருஷ்டிக்கிறதுக்கு இடம் இல்லை. நான் எங்க சிருஷ்டிக்கிறது அப்படி கேட்கிறார் இவர். ஜனங்களை எல்லாம் எந்த இடத்துல சிருஷ்டிக்க முடியும் அப்படின்னு கேட்டா, பூமியில சிருஷ்டிக்கணும்னா பூமி எங்க இருக்கு காணுமே அப்படின்னா, பிரம்மா அப்பதான் மேலேந்து கீழே பார்க்கற, பார்த்தா பூமியை காணும். பூமியை காணுமே என்ன பண்ணலாம், எந்த இடத்துல பிரஜா சிருஷ்டி நடத்தலாம், ஆனா சிருஷ்டி நடத்தணும் அப்படிங்கிறது சர்வேஸ்வரர் நாராயணன் அவருக்கு இட்ட கட்டளை. அதை செய்யணும், அவர் கட்டளை செய்யணும்னா கைங்கரியமா செய்யறாரு. உடனே அவர் என்ன நினைச்சாரா, இந்த சிருஷ்டி பண்ணணும்னு பகவான் சொன்னார். சொன்னப்புறம் பல சிருஷ்டி நடந்துருக்கு, நடந்த சிருஷ்டி எல்லாமே அவர் சங்கல்பத்தினால்தான் நடக்கிறது. ஏதோ எனக்குள்ள இருந்துட்டு அவர் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இப்ப பூமி இல்லையே என்ன பண்றது அப்படின்னா, இதுக்கும் ஒரு வழி அவர் தான் கல்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாராம். அவர் நினைச்ச உடனேயே அவருடைய சரீரத்திலேந்தே வராக பெருமாள் அவதாரம் பண்ணாராம். இத்யபித்யாயதோ நஸ்ய நாசா விவராதே சஹசானக வராகதோகோ நிரகாது அங்குஷ்ட பரிமாணகா. அவர் ஹிருதயத்துக்குள்ள பகவான் இருக்கார். உடனே பகவான் வந்து அவருடைய ஹிருதயத்திலே வெளியிட்டார். வராக அவதாரம் எடுத்துன்னு வந்து பூமியை குத்தி கிளறி எடுத்து மேல வைக்கிற, சமுத்திரத்து மேல வைக்கிறதுக்காக, இதுக்காக வராக அவதாரம். அதுக்கப்புறம் அதுல சிருஷ்டி நடக்கணும், சிருஷ்டி நடக்கும்படி சமுத்திரத்துல இருந்த பூமியை எடுத்து வச்சுட்டா இப்ப அதுல சிருஷ்டி நடந்துட்டு இருக்கு. அப்போ ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிறவன் பூமிய பாயாட்டம் சுருட்டி போற, வராக அவதாரத்துல பெருமாள் வந்து அதை எடுத்து மூக்கு நுழையில வச்சு அதுக்கப்புறம் சமுத்திரத்திலே எடுத்து வச்சார் அப்படின்னு புராண கதை இருக்கும்போது சில பேருக்கு இதை நம்ப முடியல. ஏன்னா பூமியிலாவது பாயாட்டம் சுருட்டுறதாவது இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன? பூமியை போய் சுருட்ட முடியுமாண்ணா, பூமியை போய் சமுத்திரத்துக்குள்ள போட முடியுமாண்ணா, என்னதான் அசுரன் ஆகட்டுமே அவனா அதெல்லாம் நடக்குமாண்ணா, என்ன அப்படி என்ன அசுரன் அவன் அப்படின்னு சாதாரண ஒரு திருஷ்டியில பாமர திருஷ்டியில கேள்விகள்லாம் வரும். ஆனா அந்த வாஸ்தவத்துல நடந்தது என்ன அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் வந்து பூஸ்தித்தில அழகா சொல்லிருக்க. ஆஸ்வாசனாய ஜெகதாம் புருஷே பரஸ்மின்னு ஆபன்ன ரக்ஷண தசாம் அபிநேத்து காமே அப்படின்னு ஆரம்பிச்சு பெருமாள் என்ன பண்ணாராம், இந்த பூமியில பிரஜா சிருஷ்டி ஆன உடனேயே தான் ஒரு அவதாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாராம். ஒரு அவதாரம் பண்ணி ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் சத்விஷயங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு சொல்லிட்டு வரணும். என்னதான் வேதத்தை கொடுத்தாலும் அது எல்லாருக்கும் புரியாது. ஆனால் சத்விஷயங்களை எல்லாம் ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஏதாவது ஒரு அவதாரம் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு பெருமாள் நினைச்சாராம். அவர் அப்படி நினைச்ச உடனேயே பூமாதேவி பார்த்த, இவர் நினைச்சது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவரும் இதுதான் சிக்கல் இருக்க, பூமியில பிரஜா சிருஷ்டி ஆன உடனே இந்த பூமியில இருக்கிற குழந்தைகள் எல்லாம் சம்சார துக்கத்துல கஷ்டப்பட போறது, இவங்களுக்கு ஏதாவது நல்ல வழியை காமிச்சா பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சிருக்காரு அவர். அவர் நினைக்கிறதுக்கும் பெருமாள் அவதாரம் பண்ணணும் நினைக்கிறதுக்கும் சரியா இருந்தது. உடனே பெருமாள் அவதாரம் பண்ணுவாரா அப்படின்னா அதான் இல்ல, அவதாரம் பண்ணணும்னா ஏதாவது நல்ல காரணம், எதா எதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா அபியுத்தானம் அதர்மஸ்ய பெரிய அத்தூழியை நடக்கணும், அப்பதான் அவதாரம் நடக்கும். தர்மங்கிறது அடியோரை குறைஞ்சு போய் அதர்மம் மேல நிக்கணும். அப்ப பூமாதேவி என்ன பண்ணா, பெரிய அத்தூழியை ஒன்று நடக்கணும், அவ்வளவுதான், பூமியே இல்லை அப்படின்னா சரியா போச்சு அப்படிங்கிறதுக்காக பூமாதேவி பெருமாள் அவதாரம் பண்ண வெட்டணும் அப்படிங்கிறதுக்காக தானே போய் சமுத்திரத்துக்குள்ள குதிச்சுட்டார். இவர் சமுத்திரத்துக்குள்ள குதிச்ச சமயமும் ஹிரண்யாட்சனானவன் இவர் அப்படியே நான் சுருட்டுறேன்னு ஆரம்பிச்ச சமயமும் ஒன்னாயிரு, உண்மையில அவன் சுருட்டல, இவரா போய் பொட்டு சுருண்டு போய் விழுந்துட்டார். உடனே ஹிரண்யாட்சன் நான் தான் சுருட்டுனேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். இதுதான் விஷயம். அந்தர்ஹிதேதர குணாது அபலா சுபாவாத்து சௌதன்வதே பயசி மஜ்ஜனம் அபியநஹிஹி. சமுத்திரத்துக்குள்ள குதிச்ச மாதிரி ஒரு அபிநயம் பூமாதேவி தான் பண்ணாரா, உள்ளுக்குள்ள யாரோ போர்த்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. உடனே பெருமாள் என்ன பண்ணாரா, ஹிரண்யாட்சங்கரே இருக்கட்டும், பூமாதேவி உள்ள வந்து விழுந்துட்டாரா, பூமி உள்ள போயிருக்கான், பூமாதேவி உள்ள விழுந்துட்டாரா, உடனே அவர் தூக்கணுங்கிறதுக்காக பெருமாள் வந்து அவதாரம் பண்ண, உடனே ஹிரண்யாட்சன் தனக்காக தான் அவதாரம் பண்ணான்னு நினைச்சிருக்கான், யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அவரோட. இவர் பூமாதேவியை உத்தாரம் பண்றதுக்காக அவதாரம் பண்ணிருக்கார். ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற பூமாதேவியானவர் இந்த பூமியை, நாம் இருக்கக்கூடிய இந்த பூமியை தன்னுடைய சரீரமா அபிமானம் பண்ணிட்டு இருக்கார். அதனால இவரையும் பூமாதேவி அப்படின்னு சொல்ற வழக்கம். ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு திவ்யமான ரூபம் இருக்கா மாதிரி இதையும் அவர் தன்னுடைய ரூபமாக அவர் அபிமானிச்சு இருக்காராம். அதனால இவரும் பூமாதேவி தான். இவர் போய் அப்படி ஒரு அபிநயம் பண்ண அதுக்கு இதுக்கு சரியா போக இரண்டாட்சந்து அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். உண்மையில பெருமாளும் பூமாதேவியும் நடத்தின லீலை இது. பூமாதேவி விழுந்துட்டார் அப்படின்னா உடனே பெருமாள் வந்து ஓடி வர்றார் அவரை காப்பாற்றணும் எடுத்துக்காக, ஏன்னா அவர்கிட்ட அத்தனை இஷ்டமா. பார்வன்ன மடமங்கை பத்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன் அப்படின்னு திரும்ப அழகா ஒரு இடத்துல சாதிக்கிற பார்வன்ன மடமங்கை பத்தர் அப்படிங்கிறார், பித்தர் அப்படிங்கிறார், ரொம்ப பக்தர் பெருமாள் யாருக்குன்னா ஸ்ரீதேவிக்கும் பூதேவிக்கும். பக்தர் மாத்திரம் இல்ல பித்தர் பைத்தியம், ரொம்ப பைத்தியம் பிடிச்சவர், ரொம்ப வியாமோகம் அதிகம், அவளுக்காக எதை வேணா செய்வார் அப்படின்ட்டு அவர் வந்து சமுத்திரத்தில் வந்துட்டான்னா தான் வராக அவதாரம் எடுத்தாலும் பரவாயில்ல, அவர் இந்த தூக்கிடுற இதுக்காக வராக அவதாரமா எடுக்கணும் மானவிலா பண்டியாங்கிற ஆண்டாள். ஒரு பூமிக்காக ஒரு அவதாரம் எடுத்தாரு, அது மானம் இல்லாத பண்டி அவதாரம் எடுத்தாரு அப்படிங்கிறார். வாசி தோத்து பிறந்த பார்மகத்து பண்டொரு நாள் மாசுடம் விண்ணீர்வாரா மானமிலா பன்றியாம் பேசுடை தேவர் திருவரங்க செல்வனாறு பேசி இருப்பனர்கள் பேர்க்கும் பேராவே அப்படின்னு என்னாச்சியாத்து கோயில பாசுரம். வாசி தோத்து கிடந்த பார்மகத்து சமுத்திரத்துல விழுந்து அந்த பூமாதேவிக்கு மொத்தமும் பாசி பிடிச்சிருந்தான், மொத்தமும் பாசி பிடிச்சு அங்கிருந்து ஜலமா இருக்கச்சேன். பெருமாள் தானும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அவதாரம் எடுத்தார் வராக அவதாரம். இவருடையும் ஒவ்வொரு இந்த வராகத்தினுடைய ஒவ்வொரு ரோகத்திலையும் ஜலம் இருக்கு, பாசி மாட்டிருக்கு, ஏன்னா பூமாதேவிக்கு சமமா இருக்காராம். அதான் பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா ரோமத்திலேருந்து ஜலம் சுட்டிட்டே இருக்கான். மானமிலா பன்றியாம் அப்படின்னா ரெண்டு அர்த்தம், மானம்னா அளவுன்னு ஒரு அர்த்தம், அளவில்லாத மகாவராக அவதாரம் எடுத்தார். இந்த பெரிய அவதாரம் வராக அவதாரங்கிறது சில ஜலத்துல போய் நிக்கிறார், அவர் சமுத்திர ஜலத்துல வராக பெருமாள் நிக்கிறாருன்னா முழங்கால் அளவு ஆழந்தான் இருக்கான் சமுத்திர ஜலம், அந்த அளவு ஆகாசம் வரைக்கும் பறந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய அவதாரம் எடுத்திருக்கார். அதனால அளவில்லாத வராக அவதாரம்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு மானம் இல்லாத ஒரு அவமானம் பார்க்க மாட்டேங்கிறார். அவர் பூமாதேவிக்காக இத்தனை பண்றாரு அப்படின்னு ஆண்டாளுக்கே பொறாமையாரு. அவரும் பூமாதேவி தான், இந்த கூட இந்த அவதாரத்தில் ஆண்டாள் அவதாரத்தில் பண்ண மாட்டேங்கிறாருன்னு அந்த பேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் அப்படிங்கிறார். அதனால சமுத்திரத்துக்குள்ள விழுந்தது பூமாதேவி, உத்தாரம் பண்ணது பெருமாள், நடுவுல ஹிரண்யாட்சன் திறனா குட்டி சேர்ந்துருச்சு நடுவுல. தான் பாகவதத்தில் அழகா வரும், ஹிரண்யாட்சன் வந்து மொத்தத்தையும் தன்னுடையது, இந்த பூமியே தன்னுடையது அப்படின்னு கிடைச்சிட்டு இருக்கானா. அப்ப பெருமாள் சொல்ற சத்தியம் வயம் போ சொல்றார். விஸ்வத்விதான் கிராம விஸ்வத்விதான் நாங்கெல்லாம் காட்டு மிருகம், அதாவது வராக பெருமாளை பார்த்து காட்டு மிருகம் நான் சொன்னா நான் காட்டு மிருகமா இருக்கட்டும், ஆனா நீங்கெல்லாம் கிராம சிங்கம், நீங்கெல்லாம் நாய், நாய்க்கு சமானங்கிற ஃப்ரெண்ட் ஆக்சன் என்ன கேட்டா ஏதோ நாய் தான் எல்லாம் தன்னுடைய இதுன்னு சொல்லிட்டு இருக்கும், பெருவே தன்னுடைய இதுன்னு நாய், அந்த தெருவுக்குள்ள இன்னொரு நாய் வந்துட்டா போதும் ஒரே வள்ளு வள்ளு குறைச்சி அதை வெளியில் அனுப்பிச்சோம் ஓட ஓட விரட்டிடும். அதை ஒரு தெருவில் ரெண்டு நாய் இருக்குன்னா வேற நாயை விட்டாத அது, ஏன்னா இது என்னுடைய தெருணும் வள்ளு வள்ளுன்னு குறைச்சி அதை வெளியில அனுப்பிச்சிட்டும் அந்த தெருக்கோடி வரைக்கும் குறைச்சி குறைச்சி குறைச்சின்னு போய் அதை வெளியில அனுப்பிச்சிட்டும் அதுக்கப்புறம் தெருக்கோடியிலேருந்து இந்த நாய் நடந்து வரும்போது பார்க்கணும் சாக்க தொங்க போட்டு கம்பீரமாக வரும், என்னுடைய தானே இந்த தெரு, இதை யார் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வருமா. அந்த மாதிரி இந்த ஹிரண்யாக்ஷன் இந்த பூமியை வச்சிருந்து இந்த பூமிங்கிறது மகாவராக பெருமாளுடைய மூக்கு நுண்ணியில கடுகு மாதிரி இருக்காங்க, ஒரு மலையில கடுகு வச்ச மாதிரி அப்படின்னா எப்படிப்பட்ட பெருமாள் எத்தனை லோகம் மொத்தத்தையும் தாங்குறவர் அப்படி வச்சு அவனுக்கு ஏதோ அப்படின்னு நினப்பு இருக்கு. அதாவது அவனோட சம்ஹாரம் பண்ணார், இப்போ பூமி பிராட்டிக்காக பெருமாள் முதல் அவதாரம் எடுத்தார், வராக அவதாரம் எடுத்தார், அப்போ பூமாதேவி தன்னுடைய மூக்கள் நுண்ணியில வச்சிருக்கும் போது அப்போ கோல வரை இரண்டு பிறை நீல வரை இரண்டு பிறை கவி நிவர்ந்ததுதான் கோல வராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட என்றாய் என்று நம்மாழ்வார் சொல்ற மாதிரி பூமாதேவியை தன் கோட்டுமையில வச்சிருக்கும் போது வாங்கினார். மத்கிருதே சர்வபூதானாம் லகு உபாயம் வத பிரபோ, எனக்காக ஒரு லகுவான உபாயம் அருள் செய்யணும், எல்லாருக்கும் எல்லா உயிர்களுக்கும் தியானம் பக்தியோகம்லாம் இருக்கா மாதிரி அத்தனை குருவா சொல்லாமல் அப்புறம் கஷ்டமா இல்லாமல் ஜனங்களுக்கு சுலபமா செய்ய முடியும்படி ஒரு உபாயத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்னு பூமாதேவி கேட்டாரா. எதுக்காகனா மத்கிருதே என்று எனக்காக சொல்லணும், என் மடியில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக, என் மடியில தவழக்கூடிய என்னுடைய குழந்தைகள், பூமியில வரக்கூடிய பிரஜைகள், வா எல்லாருமே தன் மடியில இருக்கிறவாளா நினைக்கிறாராம் பூமாதேவி, இந்த குழந்தைகளுக்கு ஹிதத்தை சொல்லணும், இவாளுக்கு ஏதோ ஒரு லகு உபாயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிச்சேன். அப்பதான் வராக பெருமாள் இந்த வராக சரண ஸ்லோகத்தை அருள் செய்தார், சரணாகதியை பத்தி அருள் செய்கிறார் அப்படின்னு வருது. அப்போ வராக புராணம் செய்கிறார் பூமி பிராட்டிக்காக, அந்த வராக புராணத்துல என்னென்ன விஷயத்த அவர் சொன்னாரோ அதையெல்லாம் திருப்பி வந்து சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக ஆண்டாள் அவதாரம் இல்ல, மறுபடியும் ஒரு அவதாரம் எடுத்து அதே விஷயத்தை தான் சொல்ற, வராக புராணத்துல வராக பெருமாள் சொன்ன விஷயத்தையே தான் ஆண்டாள் இங்க திருப்பாவையிலையும் நாச்சியாத்தின் மொழியிலையும் சாதிக்கிறார், அதையே திருப்பி சொல்ல வேண்டிய சமயம் வந்திருக்கு, ஏன்னா பூகாரம் அதிகமாயிருக்கு, அதனால அதையே வந்து திருப்பி சொல்றதுக்காக வந்திருக்கா. எதுக்காக அப்படின்னா தன்னுடைய மடியில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கா, பூமாதேவியும் வந்து சொன்னபடினால்தான் இத்தனை தூரமா இருக்கு அப்படிங்கிற தேசிகர். கோதேக்கு அற்புத மீதந்தே வக்ர அரவிந்த மகரந்த நிபா பிரபந்தா, பெருமாள்கிட்ட கேட்டு பூமாதேவியே அருளி செய்யற ஒரு பிரபந்தவதி திருப்பாவி, அதான் சொதந்தே ஆச்சரியமா இருக்கு இதுங்கிற. அப்போ தன்மடியில இருக்கிற குழந்தைகளுக்காக முதல்ல கேட்ட அந்த விஷயம் வராபுராணத்தில் திருப்பி திருப்பி என்ன சொல்லியிருக்கார் பெருமாள் அப்படின்னா, அதனாலே பெருமாளுடைய நாமகீர்த்தனம் பண்ணணும், கைகள்னாலே பெருமாளுக்கு அர்ச்சனங்கள்லாம் பண்ணணும், சர்வ இந்திரியங்கள்னாலும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், மனசாலே பகவான தியானம் பண்ணணும், பெருமாள் சரணாகிதி பண்ணணும், இதுதான் சொல்லியிருக்க. திருப்பாவையும் அதுதான் சொல்றது, தீவமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன, அதே விஷயங்களை தான் திருப்பாவையும் சொல்றது, அதே விஷயத்தை தான் ஆண்டாலும் இங்க அருளி செய்யற, அதை சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இங்க அவதாரம் பண்ண முடியினால இங்க இருக்கக்கூடிய நம்மளை எல்லாம் பார்த்து ஆண்டாள் பொய்யத்து வாழ்வீர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிற. பூமியில இருப்பவர்களே, பூமியில இருப்பவர்களேனா என்னுடைய திவ்ய சரீரத்துல இருப்பவர்களேனா அவருடையதான பூமி, அதான் பொய்யத்து வாழ்வீர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிற. இந்த பூமியில என் மடியில இருப்பவர்களே நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு இந்த இரண்டாவது பாட்டு ஆரம்பம். பொய்யத்து வாழ்வீர்கள் சொல்லும் போதே பூமாதேவியனுடைய ஒரு பதிவு நமக்கு தெரியுது, நமக்காக அவர் வந்து அருளை செய்கிறார் அப்படிங்கிறது நல்லா தெரியலாம். முதல் பாட்டுல நோன்பு பத்தியான சில விஷயங்களை எல்லாம் சொன்னார், யார் நோன்பு செய்யணும், எந்த காலத்துல செய்யணும், யாரை குறிச்சு செய்யணும், என்ன பலன் எல்லாத்தையும் சொன்னார். இரண்டாவது பாட்டுல இந்த விரதம் பாவை நோன்பு அப்படிங்கிறது என்னது? விரதம் தான் அப்படின்னா அதுல சில அம்சங்கள்லாம் இருக்கும். விரதம் எப்படி இருக்கணும்? ஏகாதசி விரதம் இருக்கு. ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஏகாதசி விரதத்துல மூணு அம்சம் இருக்கு. ஒன்னு உபவாசம், ஆகாரம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது ராத்திரி ஜாகரணம், அதாவது ராத்திரி தூங்கக்கூடாது. பகல்ல தூங்கலாமா கேட்கக்கூடாது, ராத்திரி தூங்கக்கூடாதுன்னா பகல்லையும் தூங்கக்கூடாது. மூணாவது ஹரிநாம சீர்த்தனம். மூணு சேர்ந்தது ஏகாதசி அப்படின்னு சொல்லியிருக்கா. உபவாசம், ராத்திரி ஜாகரணம், ஹரிநாம சீர்த்தனம். அந்த மாதிரி எந்த விரதம் இருந்தாலும் அதுக்கு ஒரு சுரூபம் இருக்கும். அந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மார்கழி மாசம் விரதம் இருக்கு. இந்த விரதம் எப்படி இருக்கணும், என்ன இதுல அங்கீது, அங்கம் இது, எது பிரதானமானது, எது அதற்காக வேண்டி நம்ம செய்யறது இது அப்படிங்கறது எல்லாம் இந்த இரண்டாவது வச்சு சொல்ற. அப்போ நமக்கு இதத்தை சொல்றதுக்காக வையத்து வாழ்வீர்கள் அப்படிங்கிற பலர்த்தம் இருக்கிறான். வையத்துனா பூமி அப்படின்னா பூமியில வாழறவர்களே அப்படின்னு பெருமையோட. இன்னும் எத்தனை பாக்கியம் இருந்தா இந்த பூமியில ஒரு பிறப்பு கிடைச்சிருக்கும். ஏன்னா கண்ணன் அவதாரம் பண்ண இடத்துல வந்து பிறந்திருக்கே, அதுவும் கண்ணனோட கூட இருந்து வாழக்கூடியவர்களே அப்படின்னு ஆயர்பாடி பெண்கள் சொல்றார். கண்ணன் இருக்கிற இடத்துல வந்து பிறந்து இருக்கிறவள் பார்த்து ஆயர்ச்சியில் இருக்கிறவளை பார்த்து தேவலோகத்தில் இருக்க தேவர்கள் எல்லாமே பொறாமப்படுறாளாம். அவ்வளோ சீவை குண்டத்தில் இருக்கிற நித்திய சூரியர்களே பொறாமப்படுறான். இவனுக்கு என்ன பாக்கியம்? பிரம்மா வந்து ஸ்தோத்திரம் பண்றார், அகோ பாக்கியம், அகோ பாக்கியம் அப்படிங்கிற பிரம்மஸ்தியில் வரும். கண்ணனை குறித்து பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணும்போது அகோபாக்யம் அகோபாக்யம் நந்தகோபோ கிரதவு கதம், இந்த பசங்க பண்ண பாக்கியம் என்னது? என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். கண்ணனை போய் மித்திரன்னு சொல்லிட்டு இருக்கு இந்த குழந்தைகள். இப்படிப்பட்ட பரம புருஷன், பரபிரம்மமானவன், பரம ஆனந்த சுரூபனானவனை என்னுடைய மித்திரன் சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்கு அப்படின்னா என்ன பாக்கியம் இவங்களுக்கு? இந்த பூமியில அதுவும் இந்த ஆயர்பாடியில பிறந்த அப்படின்னா தானே இந்த பாக்கியம். எனக்கு இந்த பாக்கியம் இல்லையேங்கிற பிரம்மா என்னை கூட்டி சத்தியலோகத்துல போட்டாரு. பரமேஷ்டி அப்படின்னு பெயர் சொல்லி, சிரண்ய கர்ப்பன் பெயர் சொல்லி, நீ போய் சத்தியலோகத்துல இரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் நீங்க வந்துட்டானே, நீ வந்து கர்ணனோட கலந்து பழகிற வாய்ப்பு கிடைக்கலையேன்னு பிரம்மா தலையில அடிச்சுக்கிற. தலையில இல்ல, நாலு தலையில. தற்பூரி பாக்கியம் இஹ ஜன்ம கிமப்யடவ்யாம் யத் கோகுலேபி கதமாங்கிரி ரஜோபிஷேகம். ஏதாவது இந்த கோகுலத்துல இந்த ஆயர்பாடியில ஒரு புல்லாவது பிறந்து இருக்கலாம். சத்தியலோகத்துல பிரம்மாவா இருக்கிறத கஷ்டம், ஏன்னா கண்ணன் திருவடி பட்டிருக்கும் இங்க. இல்ல கோபர்களுடைய திருவடி பட்டிருக்கும், கோபிகைகளுடைய திருவடி பட்டிருக்கும், அதை விட்டுட்டு அங்க போய் உட்கார்ந்து இருக்கோங்கிறார் அவர். உண்மையிலேயே பெரிய பாக்கியம் பகவானோட கூட வாசம் அப்படிங்கிறது. அது இந்த பூமியிலதான் கிடைக்கிறதா, தேவலோகத்துல போய் அவதாரம் பண்ணார் அப்படின்னு கதை எதுவும் கிடையாது. சத்தியலோகத்துல போய் அவதாரம் பண்ணான்னு பெரிய கதை எதுவும் கிடையாது. இது ஒரு ரங்கநாதன் தான் போயிட்டு வந்தார். ஆனா இந்த பூலோகத்துல தான் எத்தனை அவதாரம் பண்ணிருக்க பெருமாள், எல்லாம் நமக்காக. அதனால வையத்து கிருஷ்ணன் அவதாரம் பண்ண இந்த பூமியில, இந்த பூமியில வாழக்கூடிய பாக்கியம் பண்ணவர்களேன்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல கிருஷ்ணன் அவதாரம் பண்ணப்புறம் வேற இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது அசட்சியம், தாங்க முடியாது. கண்ணன் மதுரையை விட்டுட்டு பிருந்தாவனம் போயிட்டான், அப்ப மதுரையில இருக்கிறவாள் மாறியது, அவளுக்கு பாக்கியம் இல்லை. உண்மையில மதுரா பாக்கியம், மதுரா பாக்கியம் அனன்ய போக்கியம் இல்லைங்கிற மதுரைக்குன்னு ஒரு பாக்கியம் இருக்கு. ஆனால் ஆயர்பாடிக்கு இருந்த பாக்கியம் மதுரைக்கு இல்லையேங்கிற மதுரா பாக்கியம் கண்ணன் சொல்றாரு அந்த ஸ்லோகத்துல. மதுரைக்கே பாக்கியமா வந்தவனான் கண்ணன், மதுரை பாக்கியமா இருக்கட்டும், பிருந்தாவனத்துக்கு எத்தனை பாக்கியம். அப்போ மதுரையில இருக்க மாதிரி சீவி குண்டத்துக்கு கண்ணன் ஆயர்பாடிக்கு போனவனே மதுரையில இருக்கவா வெடி என்னவோ அந்த வெடி சீவி குண்டத்துல இருக்கவள் ஆயிடுச்சான். அதெல்லாம் வைகுண்டவா சேர்த்து நம்ம விளையாடலான்னு ஆரம்பிச்சுட்டான். வைகுண்டமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், கண்ணன் இருக்கிற இடத்துக்கு போவோம், நித்தியம் வந்துட்டு போயிட்டு இருக்காளாம். அப்படி திருவாளி இருக்கிற இடம் தானே அயோத்தியா மடவியின் வித்திங்கிற லக்ஷ்மணன் கிட்ட சுமித்ரா தேவி அழகா சொல்ற, நான் காட்டுக்கு போறேன் அப்படின்ற, போ போ போறேன்னு சொல்லிட்டாங்கிறார், போ போ இருந்து சொன்னாதானே உனக்கு கண்ணீரோட கூட விடை கொடுத்து அப்பா போறையா அப்படின்னு கேட்கிறவர் சுமித்ரா தேவி இல்ல. போ போ திருமாலுக்கு கைங்கறி மன்றத்துக்கு போ. ஏன்னா அதுக்காக தான் சிஷ்டத்துவம் வனவாசாய காட்டுல போய் வாசம் பண்றதுக்கு தான் நீ பிறந்ததே. நீ அது பண்ணலைனாதான் எனக்கு வைரல்யம். அப்போ அயோத்தியாம் அட்டவியின் வித்திங்கிற இந்த காடு இருக்கோ இல்லையா, காடுதான் அயோத்தின்னு நினைச்சுக்கோ. அயோத்தியா அயோத்தி இல்ல, அயோத்தி காடாயிருக்கு, காடு அயோத்தியா இருக்கு. பெருமாள் தானே இருக்கா, எங்கன்னாலும் பெருமாள் இருக்கிற இடத்துல கைங்கரியம் பண்ணணும். பெருமாள் அயோத்தியில இருந்தா கைங்கரியம் பண்ணி இருக்கார் லக்ஷ்மணன். பெருமாள் காட்டுக்கு போயிட்டார் அப்படின்னா அப்ப காடுதான் அயோத்தி. இப்ப அங்கதான் போய் கைங்கரியம் பண்ணணும். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி கணகாத்மஜாம் அயோத்தியா மடவியின் வித்தி கச்ச தாத்தா யதாசகம் போ போங்கிற அந்த ரீதியில இந்த பூமியே சீவியோண்ட லோகத்துக்கு சமமாக கையெட்டு வாழ்வீர்கள் அப்படின்னா. நல்ல அறிவு பெற்றவர்களே கிருஷ்ணனுக்கு சமமாக கிருஷ்ணனுடைய காலத்திலே கிருஷ்ணனுக்கு சமமான ஒரு பருவத்திலே வந்து பிறந்து அவனை அனுபவிக்கப்பட்டவர்களே அப்படின்னு அர்த்தம். நாமும் நம் பாவைக்கு செய்யும் பிரிகைகள் கேளீரோ. நோன்புனா என்னன்னா இப்போ நாங்க நம்ம நோன்புக்கு நம்ம என்ன பண்றோங்கிற சொல்றேன்னு கேளுங்கோங்கிற யார பார்த்துனா நம்மள எல்லாரையும் பார்த்து சொல்ற அவண்டா ஐயத்து வாழ்வீர்வார் மொத்த பேரையும் பார்த்து சொல்ற. எத்தனை அழகா சொல்றாரு அப்படின்னா நாமும் நம் பாவைக்குங்க. பொதுவா தர்மசாஸ்திரங்கள் இத்திகாசங்கள்லாம் ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னால் நீங்கள் செய்யுங்கள்னு வரும். நீங்க இது செய்யுங்கோ உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் வரும். நாச்சியாரம் அப்படிதான் சொல்லணும். நீங்க ஒரு விரதம் இருந்தோ மார்கழி விரதம் அதுக்கு இந்த பலன் தான் சொல்லணும். அப்படி சொல்லலையே பெருமாள் கூட அப்படித்தான் சொல்றாரு. ஆனா நாச்சியார் எப்படி சொல்றாருன்னா நாமும் வாங்குவோம் தண்ணியும் இதுதான் மாதா அம்மா அம்மாவுடைய மடியில நாம இருக்கோம் இல்லையா பூமியினுடைய மடியில பழாவாடா சாப்பிடலாமா பால் சாப்பிடலாமா அப்படின்னு கூட்டுன்னு போய் நீ சாப்பிட்டு வர்றதே கிடையாது. படிக்கலாம் வரையா ஸ்தோத்திரவாடம் சொல்லலாம் வரையா திருமாள் ஜெயிக்கலாம் வரையா அப்படின்னு தானும் கூட இருந்து தானும் கூட படிச்சு தானும் கூட ஸ்தோத்திரவாடம் சொல்லி தானும் கூட பெருமாள் ஜெயிச்சு அந்த குழந்தைக்கு மெதுவா ஊட்டுவார். அப்படிதானே ஊட்டணும். நீ பெருமாள் செய்தி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நடக்காது குழந்தைகள்ட்ட. அம்மா பண்ணா தானே பண்ணும் குழந்தைகள். அம்மா சோத்த வாழ்ந்தா குழந்தைகள் சோத்த வாழ்ந்துடும். அம்மா விளக்கேற்றி பெருமாள் செய்விச்சா குழந்தைகள் விளக்கேற்றி பெருமாள் செய்யும். தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, செஞ்சால் தானா செய்யும். அதனாலதான் ஆண்டாய் பாத்திர தன் குழந்தைகளுக்கு என்ன பண்றேன்னா நாம் ஒரு நோன்பு இருக்கேன், நாமும் நாம எல்லாரும் நோன்பு இருக்கோம், நம் பாவைக்கு நம்முடைய நோன்புக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்கோங்க. கேட்பானே நோன்பு இருக்கலாமே நீங்க என்ன பண்றங்களோ அதை பண்ணிடுறேன் அப்படின்னா அப்படி இல்லை, முதல்ல தெரிஞ்சுக்கணும், முதல்ல கேட்கணும். கேட்கறதே பெரிய தர்மங்க, கேட்கறதே பெரிய தர்மம். செய்யறது ஒண்ணு இருக்கட்டும், தர்மத்தை கேட்கணுங்கிறார் வியாசர். தர்மா ஸ்ருதோவா திருஷ்டோவா கச்சிதா சம்ஸ்மிருதோபிவா அனுமோதிதோவா ராஜேந்திரம் புனாதி புருஷம் சுகம் அப்படிங்கிறார் வியாசர். தர்மங்களெல்லாம் எழுதி வச்சவர் அவர் தானே. அவர் சொல்றார் தர்மா ஸ்ருதோவா தர்மத்தை கேட்டாலே புண்ணியங்கிற, திருஷ்டோவா பார்த்தாலே புண்ணியம். ஒரு தர்ம காரியம் நடக்கிறது அப்படின்னா போய் பார்க்கணும், பார்த்தாலே புண்ணியம். அதாவது நாம செய்யறது இருக்கட்டும், செய்யறது தவிர இத்தனை தர்மா ஸ்ருதோவா திருஷ்டோவா கச்சிதா இல்லை அதை எடுத்து சொன்னணும். நாலு பேருக்கு அவத்துல அது நடந்துட்டு இருக்காங்க, உத்தமமான தர்மம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எடுத்து சொன்னா அது புண்ணியம். சம்ஸ்மிருதோ பிவா நினைச்சு பார்த்தாலே புண்ணியமா, தர்மத்தை மனசால் நினைச்சாலே புண்ணியம். அனுமோதி தேவா ஒண்ணுமில்லைனா அதை அனுமோதனம் பண்ணா ஆஹா அப்படின்னு சொன்னாலே போதும். நாம செய்ய பரவாயில்ல, இன்னொருத்தர் வந்து ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு கோயில்ல நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆமா நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லாமல் ஆஹா ரொம்ப சந்தோஷம் பகவத் சங்கல்பம் அப்படின்னு அதை ஆமோதனம் பண்ணி அதே பெரிய தர்மங்கிற பண்ணணும். அதே பெரிய தர்மம் எதிர்த்து பேசக்கூடாது, தர்மத்தை தர்மத்துக்கு எதிராக பேசக்கூடாது. அனுமோதித்தோவா ஒண்ணும் பண்ணாட்டா கூட அனுமோதனம் பண்ணலாம், அதுக்கு பைசாவா சேரவா என்ன இருக்கு ஒண்ணும் கிடையாது. இப்படி பண்ணாலே புனாதி புருஷம் சுபம் இத்தனை வச்சிருக்கிற வியாசர் படிப்படியா இறங்கி இறங்கி இறங்கி அமுது அனுமோதனமாவது பண்ணுவோம். ஆனால் ஆண்டாள் என்ன சொல்றாங்க கேள்விடும் அப்படிங்கிற செய்யறது இருக்கட்டும், முதல்ல கேளுங்கள், காது படைத்த பயன் பெறுங்கள். பகவத் விஷயத்தை கேளுங்க. சமயம் அடியே திருத்தகப்பனார் ஒரு விஷயத்தை சொன்னார், ஒரு தர்ம விஷயம் எடுத்து சொன்னான்னு ஆரம்பித்தேன். அந்த விஷயம் அடியே எனக்கு தெரியும், தெரியுமே அப்படின்னா தெரிஞ்சாவோட பரவாயில்ல கேட்டுக்கோ அப்படின்னா தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தா கூட கேட்டுக்கோங்க, ஏன்னா கேட்கறதே ஒரு தர்மமாச்சே. அதனால செவி பயனாச்சே, அதனால கேள்வியோ அப்படின்னு ஆண்டாலும் நமக்காக நமக்கோ சொல்ல கேள்வின் நாம் உமக்கு அறிய சொல்லும் அப்படிங்கிற நம்மாழ்வார். என்னை சேர்ந்தவர்களே வாங்கும் நான் விஷயம் சொல்றேன் கேளுங்கோ அப்படிங்கிற அத்தனை பரிவு அத்தனை அருள். அதே மாதிரி ஆண்டாலும் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல கேளுங்கும் நோம்பு என்ன அப்படிங்கிறது அர்த்தம் சொல்ற. பார்க்கடல் பையத்துகின்ற பரவன் அடிப்பாடி திருப்பார்க்கடல்ல அச்சனிவா சயனத்துல இருக்கக்கூடிய இந்திரவாண்டிய திருவடியை பாட போறோம். இதுதான் மார்கழி விரதம். இந்திரவாண்டிய திருவடியை கானம் பண்றதுதான் மார்கழி விரதம். இதுதான் அங்கீன்னு அங்கீனா பிரதானம் இதுதான். அதுக்கப்புறம் என்ன கேட்டா நெய்யுன்னும் பாலுன்னும் நாற்காலே நீராடி மையத்து எழுதும் மலரிட்டு நாமுடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும் அப்படின்னு என்னென்ன மாட்டோம் அப்படிங்கிறத சொல்ற. என்னென்ன செய்ய மாட்டோங்கிறது, ஏன்னா விரதத்துல அதுதான் முக்கியம். என்ன செய்யறோங்கிற மாதிரி எதை செய்யக்கூடாதுங்கிறதும் விரதத்துல ரொம்ப முக்கியம். வேளாதிசய விரதத்துல கூட அப்படிதான், என்னானாலும் சரின்னு சொல்றா, என்னானாலும் சரி ஆகாரம் சாப்பிடக்கூடாதுன்றா ஏகாதசி. என்னன்னா பண்ணிக்கோ ஆகாரம் மாத்திரம், அதாவது அன்ன ஆகாரம் மாத்திரம் சாப்பிடக்கூடாது, சாதம் மாத்திரம் சாப்பிடக்கூடாது. எந்த விதம் எடுத்தாலும் இது கூடாதுங்கிற முதல்ல இருக்கும். அந்த மாதிரி ஏன் அப்படின்னு கேட்டானா, நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாங்களும் ஆகார சிந்தை தான் விட்டுடுவோங்கிற. ஏன்னா விரதம்னாலே அதுதானே, விரதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டானா, சரீரத்தை பத்தி சிந்தை எல்லாம் விட்டுட்டு ஆத்மாவை பத்தியும் பகவானை பத்தியும் சிந்திக்கிறது தான். அதுக்குதான் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதான் இந்த விரதங்கள் எல்லாம். நிச்சயம் தற்காலிக ஒண்ணு, இன்னைக்கு என்ன சாப்பிடலாம், எந்தெந்த மாதிரி போகங்கள்லாம் அனுபவிக்கலாம், எங்க போகலாம், எங்க வரலாம், யாரோட பேசலாம், என்ன ஆகாரம் பண்ணலாம், இதே சிந்தையா இருக்கு. சரீரத்தை பத்தி சிந்தையே இருக்கும்போது ஒரு நாளாவது ஏகாதசி அன்னைக்காவது இந்த ஆகாரத்தை பத்தியும் சரீரத்தை பத்தியும் சிந்தையெல்லாம் விட்டுட்டு பகவானை பத்தி ஹரிநாம கீர்த்தனம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்பாடு பண்றதுதான் அந்த விரதங்கள். அதுதான் இங்கேயும் சொல்ற, நெய்யுண்ணும் பாலுண்ணும் அந்த ஆகார சிந்தையெல்லாம் விட்டுட்டோம். நெய் பால் பத்தி கவலையே கிடையாது, சாப்பிட மாட்டோம், சாப்பிட மாட்டோம்னா சாதம் சாப்பிட மாட்டோம் சொல்லணும். ஏன் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அவர் ஆயிரம் குலத்துல இருக்க இருக்கும் ஆண்டாள். அவர் சீவிலி குத்துல இருந்தா கூட மனசுனாலே ஆயர் பாடியில் இருக்க இருக்கும். பெரியாழ்வார் மகளா இருந்தா கூட மனசுனாலே ஆயர் குலத்தெல்லாம் உறுதியா இருக்க. கண்ணன் இருக்கான் இப்போ அப்படிதானே இல்லை, திருப்பாவை அருள் செய்யறார் அந்த பாவனை தானே. அப்போ ஆயர் குலத்தெல்லாம் சாதம்னு கூட முதல்ல சொல்ல மாட்டாளாம், நெய் பாலம் தான் ஆரம்பிப்பாளாம் அவெல்லாம். ஏன்னா நெய் நெய்யும் பாலும் குவிக்கிற இடம் அது. இன்னைக்கும் அப்படிதான், இன்னைக்கும் அங்கதான் குவிக்கிறது, நெய்யும் பாலும் குவிக்கிற இடம். அவளுக்கு ஆகாரனாலே முதல்ல நெய் பால் அப்புறம் தான் சாதம். நம்மனா எல்லாம் நிறைய சாத்த போட்டு கொஞ்சம் ஓரமாக நெய் குத்திக்குவோம், அங்கே அப்படி கிடையாது. நிறைய நெய் நிறைய பால் இருக்கிற இடமா, அதான் சாப்பிட மாட்டோம்னா முதல்ல இதை தான் சாப்பிட மாட்டோம்னு வாழலாம். ஆண்டால் பேசுற பேச்சு எல்லாமே ஆயர் குல பேச்சா இருக்கும், திருப்பாவில் வேடிக்கையா இருக்கும். வியாக்கியானத்தில் அழகா சொல்றா ஆண்டால் மொத்தமா மாறிட்டார். எப்படி விட்டது இதை பேச்சா உடை நாற்றம் தான் மொத்தம் அப்படியே இருக்கா. பல இடத்துல தெரியுது நீ ஒண்ணும் பால் ஒண்ணும் ஆகாரத்தை பத்தி தவறையெல்லாம் படமாட்டோம். நாற்காலே நீராடி ஆனா காலம் காத்தால ஸ்நானம் பண்ணுவோம். ஏன்னா விரதத்துக்கு ஸ்நானம் பண்ண முடியும், ஏகாதசிக்கு ஸ்நானம் உண்டு. அதுக்காக குளிக்கவே மாட்டோம்னு சொல்லக்கூடாது. விரதம்னா ஸ்நான மூலாக கிரியாக சர்வாக அப்படின்னு தர்மசாஸ்திரம். எந்த கிரியானாலும் ஸ்நானம் தான் ஆரம்பமே முதல்ல, எதுவானாலும் சரி காலம் காத்தால எழுந்து ஸ்நானம் பண்ணணும், சந்தியாசனம். அதுக்கப்புறம் தான் எல்லாமே விவாகமாகட்டும் உபநயனமாகட்டும் திருவாராதனமாகட்டும் சேவா காலமாகட்டும் எதுவானா ஆகட்டும் தீர்த்தா மாதிரி சித்தகர்மாஸ்தானம் பார்த்துக்கலாம். அதுதான் நாட்காலே நீராடி, நெய்யுண்ணும் பாலுண்ணும் நீராட மாட்டோம் கிடையாது, நீராடி நீராடுவோம். அப்புறம் என்ன கேட்டா மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம முடியும், மையிட்டுக்க மாட்டோம் பூ இட்டுக்க மாட்டோம். என்ன விரதம், விரதத்துல சரீர அலங்காரங்கள் தான் பண்ண மாட்டோம். ஏகாதசி எங்கி பூ வச்சுக்க கூடாதுன்னா புஷ்பம் தலையில் என்ன விரதம், விரத தினம். சரீரத்தை பத்தி கவலையை விட நம்ம வந்து ஆகாரமே இல்லைன்னா அலங்காரம் இங்க வந்து சரீரத்தை ஆகாரமே கிடையாதுன்னா அப்புறம் சரீரத்துக்கு மேல் பூச்சிதான அலங்காரங்கள்லாம். புறம் சுவர் கோலம் செய்து புல்கோக கிடைக்கின்றீரேங்கிற தொண்டடிப்படியாது. புறம் சுவர் கோலம் செய்து வெளியில செவத்துக்கு வெளியில பெயிண்ட் அடிச்சு வைக்கிற மாதிரி ஆத்துல அழகா ஆட்டை கட்டிட்டு வெளியில பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டு ஆட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, பெருமாள் இருந்தா பரவாயில்ல, சத்விஷயங்கள்லாம் இருந்தா பரவாயில்ல, ஆட்டுக்குள்ள ஏதோ துஷ்டர்கள்லாம் இருந்துட்டு இருக்கா, கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னா வெளியில அழகா பெயிண்ட் அடிச்சு அந்த மாதிரி சரீரத்தை ஆக்கிடக்கூடாது. ஆனால் நாங்களும் அலங்காரங்கள்லாம் பண்ணிக்க மாட்டோம், நாங்க அன்னைக்கு அலங்காரம் செஞ்சுட்டே விட்டுடுவோம், கையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும், நாம செய்ய மாட்டோங்கிற நம்மளே சேர்த்துட்ட முக்கியமான விஷயம். செய்யாதத செய்யும், செய்யக்கூடாத செய்ய மாட்டோம். செய்யக்கூடாதது எது அப்படின்னு கேட்டா, பெரியவர்கள்லாம் எது செய்யாததோ அதுதான் செய்யக்கூடாது, அதை செய்ய மாட்டோம். அவன் என்ன செய்யறானோ அதைத்தான் செய்வோம். நாங்களா புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சு எனக்கு தான் செய்யும் அப்படின்னு ஆரம்பிக்க மாட்டோம். இதுதான் இதெல்லாம் தர்மசாஸ்திர ரகசியம். இதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஆச்சாரியர்கள் போயிருக்கிற வழி. சுவாமி தேசிகன் எல்லாம் பகவத் ராமானுஜரோ பெரிய நம்பிகளோ அதுக்கு முன்னாடி இந்த ஆச்சாரியர்களோ என்ன வழியில போயிருக்காளோ அதே வழியெல்லாம் பின்பற்றி போயிருக்கான். இது வரைக்கும் அதே வழிதான் வந்துருக்கு. புதுசா அவ சொல்லாததோ இல்ல அவ செய்யாததோ தனியா ஒண்ணு இருந்தா அதுக்கு பேர் சம்பிரதாயம்னே பேர் கிடையாது. புதுசா ஒண்ணு வந்து அதுக்கு சம்பிரதாயம்னு பேர் கிடையாது. ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தை செய்யாதன செய்யும் அப்படிங்கறதா முக்கியம். இந்த பாட்டுல வேடிக்கை என்னன்னு கேட்டா, நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் செய்கிறோம் ஆரம்பிச்சேன். நாங்க என்ன செய்கிறோம் அப்படிங்கறத சொல்றேன் கேளுங்க ஆரம்பிச்சேன். என்ன செய்கிறோம்னு ஆரம்பிச்சு ஒண்ணுதான் சொன்னார், பாப்பா நடிப்பாடி. அதுக்கப்புறம் வரதெல்லாம் செய்யாததை சொல்லிட்டுருக்கேன். செய்யறது தானே சொல்லணும், செய்யாதது ஏன் சொல்றீங்க அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு செய்யாம இருக்கிறத விட கிட்டத்தட்ட செய்யறது மாதிரிதான். அதுவும் ஒரு விதமான நிவர்த்தியும் ஒரு விதமான பிரவர்த்தி. பிரவர்த்தியுடைய ஒரு அவஸ்தா இருக்கு. ஒரு இடத்துக்கு போய் பார்க்கறான், அங்க போய் பார்த்து அங்கிருந்து பிடிக்காம திரும்பிடுறான் அப்படின்னா, இப்ப அந்த இடத்துக்கு போய் அங்க சேர்ந்துக்கிறான் அப்படின்னா, இது ரெண்டும் ரெண்டு விதம். ஒண்ணு போய் சேர்ந்துக்கிறான்னு ஒண்ணு, இன்னும் பிடிக்காம திரும்பிடுறான் அப்படின்னு ரெண்டுமே ஒரு விதத்தை பார்த்தா பிரவர்த்தி மாதிரி தான் அறிவுங்க. செய்யாத செய்யும், பெரியவர்கள்லாம் எது செய்யுதோ அதை செய்ய மாட்டோம். இக்குறளை சென்று முதலும் கண்ணாபுரான் கோயில் செல்ல மாட்டோம். குரலை அப்படின்னா பரிவாதம், கோயில் கொத்தரை பத்தி இன்னொருத்தர் கிட்ட ரிப்போர்ட் பண்றது. அது தீ, அது சொல்லாதது தீயது. அந்த தீ குரலை இருக்கு, கொத்தரை பத்தி இன்னொருத்தர் கிட்ட சொல்றது போல மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா அவரை பத்தி இன்னொருத்தர் சொல்றதுக்கு நமக்கு உத்திச்சு. நாம யார் அவரை பத்தி சொல்றது? நாம என்ன அவரை சிருஷ்டி பண்ணுவோமா? சர்வேஸ்வரனா நாம அவர் சிருஷ்டி பண்ணுவோமா? இல்ல அவருக்கு கை காலெல்லாம் கொடுத்துவோமா? இல்ல அவருக்கு போக்கிய வஸ்துக்கள் என்னன்னு இருக்கோ, ஒரு வீடு என்ன இருக்கோ அதெல்லாம் நாம உண்டாக்கி கொடுத்துவோமா? ஒன்றும் பண்ணல. நமக்கு அவருக்கு என்ன இருக்கு? அவருக்கு பண்ணதெல்லாம் சர்வேஸ்வரன் தான். காயாரதான் அவருக்கு எல்லாம் பண்ணியிருக்கேன். நாம ஒன்றும் பண்ணல. நமக்கு யாரை பத்தி சொல்றதுமே நமக்கு உண்மை கிடையாதான். ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி கோல் சொல்லணும் அப்படின்னா ரெண்டு பேருக்கு தான் அந்த உரிமை இருக்கு. ஒன்னு பெருமாளுக்கு இருக்கு, இன்னொரு தாயாருக்கு இருக்கு. ஏன்னா இவாள் தான் சிருஷ்டிக்கிறா எல்லாத்தையும். அவனுக்கு ஞானத்தை கொடுத்தாலும் அவாதான், அவனுக்கு சக்தியை கொடுத்தாலும் அவாதான், அவனுக்கு வஸ்துக்களை கொடுத்தாலும் அவாதான். இப்போ அவாபாடு இவனா பெருமாள் பிராட்டி கிட்ட இவனை பத்தி ரிப்போர்ட் பண்ணலாம், பிராட்டி பெருமாள் கிட்ட இவனை பத்தி கோல் சொல்லலாம். ஆனா என்ன வேடிக்கை அப்படின்னா, அவன் ரெண்டு பேரும் தான் சொல்றது இல்லையா? அது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா லோகத்துல அது கூடாது அப்படிங்கிறதுக்குதான். விரதத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டாங்க, கண்ணாபுரான் கோயில் இன்னொருத்தரை பத்தி பேசி பாகவத அவசாரம் பட மாட்டோம். தீக்குறளை சென்று ஓதோம், சென்று ஓதோம் வேற போய் சொல்ல மாட்டோங்கிற. தீக்குறளை ஓதோம் இல்ல, தீக்குறளை ஓதோம், ஓதோனா திருப்பி திருப்பி சொல்ல மாட்டோம் இருக்கோம். தீக்குறளை சொல்ல மாட்டோம்னு மாத்திரம் இல்ல, ஓதோம். ஏன்னா இந்த கோல் சொல்றா பார்த்தா தெரியும், ஒரு இடத்த சொல்லிட்டு நிற்க மாட்டான், அவன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். வேதாதீனம் பண்ற மாதிரி பத்து வாட்டி சொல்லுவாங்க, அதான் ஓதலான்ங்கிறான். வேதம் பத்து வாட்டி சொல்ற மாதிரி இவனும் பத்து பேர்ல சொல்லிட்டு இருக்கான். அது செய்ய மாட்டோம், தப்பி தவறி கூட பாகவத அபசாரம் தடவே மாட்டோம். உலகத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் பாகவத அபசாரம் எதைத்தான் நமக்கு தடை செய்யாது. எத்தனை மோசமானது தீக்குறளை ஓதம், சென்று ஓதம், போய் சொல்ல மாட்டோங்கிறான். சில பேர் போறதே சொல்றதுக்காக தான், நூற்ற பத்தி சொல்றதுக்காக தான் இங்கிருந்து அந்த போறது. அங்க போய் அவார்த்தில உட்காந்து நூற்ற பத்தி சொல்லிட்டு திரும்பி வந்து அப்போ போறதே ஒன்று கேவலம், அது கூட சொல்றது அதை விட கேவலம். திருக்குறளை சென்றோம் என்ன பண்ணுவோம் கேட்டா ஐயமும் பிச்சையும் ஆண்டனையும் கை காட்டி புரியும் ஆறுமே உகந்து ஐயம் பிச்சை இது கொடுப்போம் நிறைய எவ்வளவு கேட்டாலும் கொடுப்போம் பிச்சைனா பகுதி பிச்சாந்தேகி கேட்கிறவனுக்கு தானம் பண்றது பிச்சைங்கிறது ஐயம் அப்படின்னா கேட்காம இருக்கவனே நல்ல பாத்திரமாச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்காக நாம எடுத்து கொடுக்கறதுக்கு ஐயம் பெயர் நிறைய கொடுத்துட்டு இருப்போம் நாங்க தானம் நிறைய பண்ணுவோம் ஆந்தனையும் கை காட்டி இருக்கிற வரைக்கும் தானம் பண்ணுவோம் கை காட்டினா கொடுத்துவோம் எங்களுக்கு இருக்கிற வரைக்கும் நாங்க பண்ணுவோம் எத்தனை முடியுமோ அவ்வளவு பண்ணுவோம் மொத்த செல்லத்தையும் பண்ணுவோம் நிறைய தானம் பண்ணுவோம் அப்படிங்கிற தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் அதே ஒரு பழமொழி ஒன்று சொல்றான் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா தான் வச்சுக்கணும் கொஞ்சம் அந்த தனக்கு மிஞ்சி பாக்கி இருக்கிறதா தான தர்மம் பண்ணவே தவிர மொத்தத்தை தான தர்மம் பண்ணிட்டு இவன் கிடைச்சின்னு ஒரு நாள் பிச்சை எடுத்து போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம் பொதுவா எல்லாரும் சொல்றான் ஆனா உண்மையில அந்த அர்த்தம் இல்லையே தெரியும் ஏன்னா ஆண்டா சொல்றார் ஆந்தனையும் கை காட்டி நிறைய பேர் சர்வஸ்வ தானம் பண்ணிருக்கான் மொத்த சத்தையும் கொடுத்துருக்கான் மகாபலி சக்கரவர்த்தி மொத்தத்தையும் கொடுத்தார் கொடுத்ததுனால தானே பெயர் பகவத் அனுகிரகம் கிடைக்கிறது மொத்தத்தையும் கொடுத்தது அவளை போல கொடுத்தவர் யாரும் கிடையாதா எல்லாத்தையும் கொடுத்தவர் மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய முதுகெலும்பே கொடுத்தவர் இந்த தீசி மகரிஷி அப்படின்னு எத்தனை சரித்திரங்கள் இருக்கு அதனால அந்த தசரத சக்கரவர்த்தி யாகம் பண்ணிட்டு கூட மொத்த ராஜ்யத்தை எழுதி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி வாங்கிட்டு பைசாது ஏன்னா எல்லாரும் எங்களுக்கு ராஜ்யம் வேணான்னுட்டா மகரிஷி எல்லாம் ராஜ்யத்தை எல்லாம் தானம் பண்ணிட்டார் பூமி எல்லாம் தானம் பண்ணிட்டார் பூமியா காரியம் அஸ்மாகங்கிறாவா பூமி வேண்டாம் எங்களுக்கு தேசி மகாராஜா பசுமாடு கொடுக்கணும் எங்களுக்கு நாங்கள் பாட்டுக்கு யாகம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பூமியை வச்சு நாங்க என்ன ராஜ்யத்தை நான் பண்ண போறோம் திருப்பி கொடுத்துட்டாங்க அதனால ஆந்தனையும் நல்லா தீர்ந்து போற வரைக்கும் கொடுத்துரும் தனக்கு மிஞ்சிதான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா தனக்கு மிஞ்சியே தான் தானமும் தர்மம் அப்படின்னா இந்த தான தர்மம் பண்ணால் இவனுக்குன்னு ஒரு புண்ணியம் வரும் ஒரு புண்ணியம் வரும் இல்லையா அதுதான் தனக்கு அந்த புண்ணியத்துக்கு மிஞ்சிதான் தான தர்மம் அதாவது நம்ம ஒருத்தருக்கு 10 ரூபா தானம் பண்றோம் நினைச்சுப்போம் அவருக்கு என்ன லாபம் அப்படின்னா 10 ரூபா லாபம் நமக்கு என்ன லாபம் அப்படின்னா புண்ணியம் லாபம் இந்த புண்ணியத்துக்கு மிஞ்சிதான் அந்த 10 ரூபாய் அந்த 10 ரூபா தானம் கூட அந்த லாபம் கூட குறைவு தான் நமக்கு கிடைக்கிற லாபம் தான் ரொம்ப பெருசு அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த பழமொழி வந்திருக்கு ஆஹா ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயும் ஆரண்ணி உயிர்ந்து போகக்கூடிய வழி எதுவோ அதை நினைத்து உகந்து ரொம்ப சந்தோஷத்தோடு கூட நாமும் நம்பா வைத்து செய்யும் திருச்சைகள் நாம இந்த நோன்பு அனுஷ்டானம் பண்ணுவோம் அப்படின்னு சந்தோஷத்தோட விரதம் இருக்கணுமா ஏகாதசி விரதம் தான் அர்த்தம் ஏகாதசி வரப்போ ஒரு தெய்வீக ஹரி தினம் ஏகாதசிக்கு பகவானுடைய தினம் அது அப்போ ஒரு சந்தோஷம் ஐயோ அது கூட ஏகாதசி வந்துட்டு இப்பதான போன மாதிரி இருந்து அதுக்குள்ள வந்துருச்சா அப்படின்னு பதட்டப்படும் ஐயோ வந்துருக்கேன் ஆஹா ஏகாதசி வந்திருக்கா பகவத் கைங்கரியம் விசேஷமா பண்றதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்படணுமா அதுதான் இந்த விரதத்தை நாம கடனேன்னு இல்லாமல் உகந்து சந்தோஷமா செய்கிறோம் சித்த கர்மானுஷ்டானம் எல்லாமே சந்தோஷமா செய்யணுன்ற குறியாதே பிரீத்தியு அசாரிகா அப்படிங்கிறார் ஆளவன் தான் எந்த அனுஷ்டானம் பண்ணாலும் பிரீத்தியோடு கூட பிடிச்சு சந்தோஷத்தோடு கூட அழகா செய்யணும் ஏனோ தானோ அப்படின்னும் ஐயோ கடனே அப்படின்னும் அழக்கூடாது அத நித்தகர்மான சுவாமி விஷயத்திலே அப்படிதான் அப்ப இந்த விரதம் விஷயத்திலே அப்படிதானே அதனால இப்படியாக நம்ம விரதம் இந்த விரதத்துல பிரதான விஷயம் எது அப்படிங்கிட்டா எம்பெருமானுடைய திருவடி பாடுதல் கூட என்ன அப்படிங்கிட்டா சரீரத்தை பத்தியான ஆகார சிந்தையோ இல்ல அலங்கார சிந்தையோ மொத்தத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்புறம் செய்யக்கூடாத பாபங்களான கோல் சொல்றதும் அந்த மாதிரி பாபங்களை எல்லாம் விட்டுட்டு நிறைய தானங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கிறது இதனுடைய சாரம் இந்த பார்க்கடல் பையத்து என்ற பரம நடிபாடின்னு இந்த விரதத்தை அழகா எடுத்து சொல்லியிருக்கேன் இந்த விரதம் தான் நம்ம எத்தனையோ விரதம் கேள்விப்பட்டிருக்கோம் எம்பெருமானுடைய திருவடியை பாடணுங்கிறதே ஒரு விரதம் அப்படின்னா டாக்டர் மருந்து கொடுக்கும்போது நிச்சய 2 குலோப்ஜாமுன் சாப்பிடுறது சரியா பாருங்க சொல்ற மாதிரி இருக்கு அந்த மாதிரி எத்தனை மதுரமான ஒரு விரதம் விரதம் தான் கஷ்டமா தான் இருக்கணும் ஆனா எம்பெருமான் திருவடியை பாடுறது ஒரு மது அதுவும் பார்க்கடல் பையத்துயின்ற பரமன் அழகா சாதிக்கிறேன் திருப்பார்க்கடல் பிராட்டி இருக்கக்கூடிய இடம் எம்பெருமானுக்கு பிரிச்ச இடமா திருப்பார்க்கல் என திராட்சி அவதாரம் பண்ண இடமா அதுல மெதுவா சயனிச்சிருக்காங்க பெருமாள் பையத்து என்ற அழகா சயனிச்சிருக்கு ஏறார் கோலம் திகட கிடந்தாய் கண்டேன் எம்மானே அப்படிங்கிற கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே அப்படிங்கிற தொண்டடிக்கூடியவர் பெருமாளுடைய கிடந்த திருக்கோலத்தை பார்த்தானா எப்படி மறக்க முடியும் எத்தனை அழகா இருக்கார் அப்படிங்கிறார் ஏறார் கோலம் திகழ கிடந்தாய்ங்கிறார் திருத்திருந்தையில அப்படி பையத்துயின்ற அந்த வடிவழகு அதுவும் பருத்தன்று சயனத்தில் இருக்கிற ஒரு அழகு சரிதான் அந்தந்த ஊர்ல போய் சேர்த்து பார்த்தா தெரியும் நாகத்தனை குழந்தை வெக்கா திருவள்ளுள் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் அங்கங்க திருநாதத்தில் பெருமாள் சயனிச்சிருக்கார் திருக்குழந்தை திருவெக்கா திருவள்ளுள் அன்பில் அரங்கம் ஸ்ரீரங்கம் திருவனந்தபுரம் எல்லா பெருமாளுடைய சயனத்திற்கும் அதுல போய் சேவிச்சா தெரியுமா எத்தனை அழகா இருக்கு அப்படின்னு பையத்துயின்ற அழகா மெதுவா சயனிச்சுருக்க ஒரு பட்டாட்டோப்பம் இல்லாமல் ஒரு பரபரப்பும் இல்லாமல் சில பேர் தூங்கும்போது பார்த்தா தெரியும் ரொம்ப தூங்கும்போது தான் சாந்தமா இருக்கணும் ஆனா தூங்கும்போது அவன் சாந்தமாவே இருக்க மாட்டான் இப்படி உரண்டு அப்படி உரண்டு என்னென்னமோ துணி எல்லாம் வரும் என்னென்னமோ சப்தங்கள்லாம் இருக்கும் பக்கத்துல இருக்காலே தூங்க மாட்டான் அப்படி இல்லாமல் எம்பெருமான் தூங்குறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் சீதாதேவி அனுபவிக்க சமயா போதித ஸ்ரீமான் சுகசுத்தா பரந்தபா சீதாதேவியுடைய மடியில தலைவர் சின்ன பெருமாள் ராமன் படுத்திருக்கும் போது அந்த அழகா அனுபவிக்கிறார் ஸ்ரீமான் அப்படிங்கிற தூங்கும்போது கூட அழகா இருக்கிறார் தூங்கும்போது ஆறு வாய பிறந்துண்டு தூங்கிட்டுதான் இருக்கானா இல்ல வேற ஏதாவது சந்தேகம் வந்துடாம தூங்கும்போது சிரிச்சுட்டு இருக்காராம் தூங்கும்போது கருணையோட இருக்காராம் மூடி இருக்கிற கண்ணும் அழகா இருக்கான் மலர்ந்து இருக்கிற கண் மாதிரி மூடி இருக்கிற கண்ணும் அழகா இருக்கான் ஆனா ஒரு புஷ்பம் மூடி இருக்க மாதிரி இருக்கு கனவு வச்சா ஒரு புஷ்பம் மலர்ந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற சீதாதேவி அனுபவிக்கிறார் ராமாயணத்துல அதைத்தான் நிகழ்வு ஆண்டாலும் அனுபவிக்கிறார் பார்க்கடலும் பையத்து என்ற அது மாத்திரம் இல்ல சப்தம் இல்லாமல் பெருமாள் ஏன் தூங்குறார் அப்படின்னா ஏதாவது சப்தம் கேட்டா உடனே போய் காப்பாற்றணும் இருக்கிறார் ஆடி மூணு மேம் கட்டினா ஓடி நிறைய தூக்க கலக்கத்துல மறந்துட்டேன் ஒண்ணும் காதல வேணும்னு சொல்லக்கூடாது அதனால தூக்க கலக்கமே உனக்கு கலக்கமே கிடையாது இல்லை யோக நிதிரைதான் ஒரு அமைதியாக யாராவது கூப்பிட போறாளோ அப்படின்னு காத்துருக்காங்க கூட்டா உடனே ஓடணும் அடுத்த கட்சம் நிற்க முடியாதுங்க பிராட்டியெல்லாம் உதறி தள்ளிட்டு படுக்கையெல்லாம் உதறி தள்ளிட்டு ஓடு விஜயம் எனக்கு ஓடினா மாதிரி அதனாலதான் மெதுவா சயனிச்சுருக்காங்க பார்க்கடல் பையத்து என்ற பரமங்க அந்த திருப்பார்க்கடல்ல கஷீராபியில சயனிச்சிருக்கிறவன் தான் பரதெய்வம் பரமன் உயர்ந்தவன் பரம்பொருள் அப்படிங்கிறது அதை வச்சுமே தெரியுது குறிப்பா பார்த்தோம்னா பருக்கன் இருக்கிறதே சிவன் நாராயணன் தான் பூலோகத்துல எத்தனை கோயில் இருக்கு எத்தனை தெய்வங்கள் இருக்கா இந்திரன் படுத்திருக்கானோ யமன் படுத்திருக்கானோ குபேரன் படுத்திருக்கானோ எங்கேயும் கிடையாது எல்லாம் நிற்பா இல்ல திரையை உட்காந்துருப்பான் பருக்கின்றவர் பெருமாள் தான் சயன பெருமாள் அப்படிங்கிறது இவர் தான் அந்த அழக கொடுக்கிறவர் இவர் தான் இந்த பெருமாள் தான் அதெல்லாம் அதுலேருந்தே தெரியலாம் இப்ப இவர் படுத்திருக்காரோ எல்லாரும் உட்காந்துருக்காரோ அப்பவே தெரிஞ்சுக்கலாமே திருப்பார்க்கடல்ல பார்த்தோம்னா பெருமாள் நாராயணன் சயனத்துல இருக்கார் ஆதிசேஷன்ல சுத்தி தேவர்கள்லாம் இருக்கா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளாம் அப்ப அதை பார்த்தாலே தெரியுது எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா பூஜை பண்ணிட்டு இருக்கா இவர் சயனத்துல இருக்கார் திருவனந்தபுரத்துல அப்படிதான் இருக்காரு திருவனந்தபுரத்தில் பெருமாள் சுத்தி தேவர்கள்லாம் இருக்கா எல்லாரும் கைகூட்டி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார் பெருமாள் என்ன கேட்டால் சயனத்தில் இருக்கார் படத்தில் இருக்கார் அப்படின்னா இவர் தானே பரம்பொருள் சிவனயன் இந்திரன் இவர் முதல் அரைத்தோர் தெய்வ குங்காங்கள் கைதொக கிடந்த தாமரையுந்தி தனிப்பெரு நாயகா மூல கலந்ததே வடியோயே அப்படிங்கிறார் திருவாசிரியர் சிவன் அயன் இந்திரன் இவர் முதல் அழைத்தோர் சிவன் என்ன பிரம்மா என்ன இந்தியன் என்ன தெய்வ குழாங்கள் குத்தம் குத்தமா தேர்ந்தல் இருக்கா கை போக எல்லாரும் கை கூப்பிட்டு இருக்கா இரண்டு பேர் இருக்கிறனா கிடந்த அவ கை கூப்பினா உடனே இருந்து பதிலுக்கு சத்தியமா அப்படின்னு கிடந்திருக்க பரம்பொருள் தெய்வ குழாங்கள் கை தொட கிடந்த தாமரை உந்தி அப்படின்னா பத்மநாபன் தாமரையுந்தி தனிப்பெருநாயகா, தனிப்பெருநாயகன் காமிக்கிறது. அதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண பெருமாளுக்கு என்னன்னா, அந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் குழந்தைகளுடைய மழலை பேச்சு மாதிரி இருக்கான். பிரம்மா பண்ற ஸ்தோத்திரம், சிவன் பண்ற ஸ்தோத்திரம், அம்மாவுக்கு குழந்தைகளுடைய மழலை பேச்சு இக்கு இக்கு இக்கு இக்கு அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிறார். அந்த பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்தவரே இவர் தானே. அதனால கலிப்பொரு நாயகன் பரமன், உயர்ந்தவன், பார்க்கடருள் பைய துயின்ற பரமன், அந்த எம்பெருவான், அவனை பற்றி பாடப்போறோம். அதுதான் எங்களுடைய நோன்பு. அவனை பற்றி என்ன பாட போறோம்னா, அவனை பற்றி கூட பாடல, பரமன் அடி பாடி அந்த பரமனுடைய திருவடிகளை பற்றி பாடப்போறோம். எம்பெருவானுடைய திருமேனிலேயே நமக்கு முக்கியமானது திருவடி. குழந்தைக்கு அம்மாவுடைய சரீரத்துல என்ன தெரியும் அப்படின்னா, எங்க பால் கிடைக்கிறதுன்னு மாத்திரம் தெரியும், வேற எதுவும் தெரியும். அந்த மாதிரி நமக்கு பெருமாள் திருவதி மாத்திரம்தான் தெரியும். ஏன்னா கருணை சுரக்கிற இடம் அது. அங்கதானே வந்து நம்ம சரணாகிதி பண்றோம். திருவடிதான் நமக்கு ரொம்ப முக்கியம். சரணாகிதி பண்றவனுக்கு சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி. ஏ சிவன் நாராயணம் சரணம் பிரபத்தின்னு சொன்னா போறாதா? நாராயணன் நான் சரணாகிதி பண்றேன் அப்படின்னு சொன்னா போறாதா? நாராயண சரணம் சரணம் பிரபத்தின் திருவடியில சரணாகிதி பண்றேன். ஏன் சரணம் ஏன்னு சொன்னார்னா, சுவாமி தேசிங்க சித்தாலம்பன சௌகரிய கிருபா உத்தம் தினி உபாயம் சுவாமி பாதையோகோ அனுசம்சிதன். பெருமாள் கூட முக்கியம் இல்லை, பெருமாளுடைய திருவடி கிட்ட ஏன் வச்சிருக்காரு அப்படின்னா, சித்தாலம்ப சௌகரிய அந்த திருவடி தான் நம்ம மனசுல நிக்கிறதா. பகவானுடைய சுரூபம் நம்ம மனசுல நிக்காது. பெருமாள் சத்தியஸ்வரூபன், ஞானஸ்வரூபன், ஆனந்த சுரூபன், அமரஸ்வரூபன் அப்படின்லாம் சொன்னோம்னா, அனந்த சுரூபன் அப்படின்லாம் சொன்னா ஏதோ புரிஞ்சாம இருக்கும் தவிர மனசுல நிக்க மாட்டேங்குது. இதே பெருமாள் திருவடி அப்படின்னு வச்சா, திருவடியோடு கூட சேன திருக்கோலத்தை பெருமாள் செய்தோம்னா அவர் மனசுல நிக்கிற சரணாகிதி பண்ண முடியும். ஆத்மஸ்வரூபம் மனசுல நிக்க மாட்டேங்குது. சித்தாலம்பன சௌகரியம் ஒன்று இருக்கு. கிருபா உத்தம் பகதாதிபிகி கருணையை தோன்றதான். ஏன்னா திருவடியை போய் கேள்வி பிடிச்சா பெருமாளுக்கு ஏற்கனவே கருணை நிறையா இருக்கு. திருவடியில விழுந்துட்டானா அப்படியே பொங்கறதான் கருணை. அதனால திருவடி தான் நமக்கு முக்கியமான இடம். அந்த காந்திக்கத்துக்காக நாங்க பெருமாளை பாடுறது இருக்கட்டும், திருவடியை பாடப்போறோம். திருவடி பெருமை நிறைய வரப்போகுது. அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றின வரப்போகுது. பின்னாடி திருவடி செய்யற காரியங்கள் என்ன, நமக்கு எல்லாருக்குமே சுவாமி தேசிய நகர ஒரு இடத்துல சொல்றார், நமக்கு தெய்வதம் அப்படிங்கறத திருவடி தான். பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் நரேந்திரகுமாரபாவம் சம்வாஹிதம் த்ரிதசநாத ரமாமஹீஜாம் சாமான்ய தெய்வதம் உசந்தி பதம் த்வதீயம். திருவடியை பார்த்தோம்னா, பாஷாண நிர்மித தபோதன தர்மதா அகல்யக்கு சாப விமோசனம் கொடுத்தது. அதனால ரிஷிகள் எல்லாருக்குமே இந்த திருவடியினுடைய பெருமை புரிஞ்சுதான். ரிஷிகளுக்கெல்லாம் புரிஞ்சுது, ரிஷி பத்திரிகளுக்கு பெண்களுக்கெல்லாம் புரிஞ்சுது. பஸ்பன் விபாகித நரேந்திர குமார பாவம் பரீட்சித்து மகாராஜன் குழந்தையா இருக்கும்போது கட்டையா பிறந்தானா, அப்ப தன்னுடைய திருவடியினாலே அவருக்கு உயிர் கொடுத்தான் கண்ணன். அப்ப குழந்தைக்கு புரிஞ்சுது, ராஜாக்களுக்கு எல்லாம் புரிஞ்சுது, ராஜகுலம் தானே, ராஜாக்களுக்கெல்லாம் திருவடியுடைய பெருமை புரிஞ்சுது. சம்பாஹிதம் திருதநாத ரமாமகீத்யாம் தேவர்கள் மாத்திரம் இல்லை, தேவநாதனே லட்சுமி பிராட்டியும் திருவடியை தான் பிடிச்சு கைங்கரியம் பண்றார், பூமா பிராட்டியும் திருவடியை பிடிச்சு கைங்கரியம் பண்றார். அப்போ இது சாமானிய தெய்வத்தங்கிற எல்லாருக்கும் இதுதான் தெய்வத்தம், திருவடிதான். என்ன கேட்டா மகரிஷிகளுக்கும் இதுதான், மகரிஷி பத்தினியான பெண்களுக்கும் இதுதான், குழந்தைகளுக்கும் இதுதான், ராஜர்களுக்கும் இதுதான், லட்சுமி பிராட்டிக்கும் இதுதான், நித்திய சூரியர்களுக்கும் இதுதான் அப்படின்னா, பண்டித பாமர வித்தியாசம் இல்லாமல் மொத்த பேருக்கும் இது தெய்வீகமா இருக்கு. ஏன்னா சப்போதன தர்மதாரம் மகரிஷிகள் இருக்கா, அவளுக்கு நல்லவாழ்வு கொடுத்ததுன்னா ராமனுடைய திருவடி. பெண்கள் இருக்கா, அவளுக்கு நல்லவாழ்வு கொடுத்ததுன்னா சாபி மாற்றம் திருவடி. அதனால எத்தனை விதமா ஜனங்கள் இருக்கா, எல்லாருக்கும் திருவடி தான் நிதியா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த அடிபாடி அப்படிங்கறதுதான் நோன்பு, மற்றதெல்லாம் இதை சேர்ந்து இந்த நோன்பை சேர்ந்த விஷயங்கள் அப்படின்னு மொத்தத்தையும் இந்த பாட்டில் அழகா சொல்லியிருக்க. முக்கியமான ஒரு சாபதேசம் என்னன்னு கேட்டா, எமிரவான் கிட்ட சரணாகிதி பண்ணும்போது ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் அப்படிங்கிற முக்கியமானது. பகவானுக்கு அனுகூலமா இருக்கணும், பிரதிகூலமானதெல்லாம் இருக்கக்கூடாது, அபசாரங்கள்லாம் தவிர்த்துடும். இது சரணாகதியில ரொம்ப முக்கியம், சரணாகதிக்கு அங்கம் இது. அபசாரம் பண்ணக்கூடாது, அனுகூலமாவே இருக்கணும். அகிருத்தியானாஞ்ச கரணம் கிருத்தியானாம் வர்ஜனஞ்சமே கமஸ்வ நிகிலம் தேவ பிரணதார்த்தி ஹர பிரபு. நான் என்னென்ன அபசாரம் பண்ணணும் எல்லாத்தையும் மன்னிச்சுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும்னு ஒரு அகிருத்தியானாஞ்ச கரணம், செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுட்டேன், கிருத்தியானம் வர்ஜனம் செய்ய வேண்டியது செய்யாம போயிட்டேன், ரெண்டு தப்பு, செய்ய வேண்டியது செய்யாம போயிட்டேன், செய்யக்கூடாதது செஞ்சுட்டேன். இந்த மாதிரி அநேக அபசாரம் விட்டுருக்கோம், இனிமேல் இந்த அபசாரங்கள் எல்லாம் இல்லாம இருக்கேன் அப்படின்னு பிரார்த்திக்கணும். அனாதிகால பிரபுத்த அனந்த அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவத் அபசார பாகவதாபசார அசஷ்யாபசார நானாவித அனந்தாபசாரான் ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருத்தான் கிரியமானான் கரிஷ்யமானான் சர்வான் அசேஷத க்ஷமஸ்வ. திர்கத்யம் எத்தனை அனாதிகாலமா மனசாலே வாக்கனாலே சரீரத்தினாலே இன்றிங்களா எத்தனைக்கா எத்தனை பண்ணியிருக்கேன், எத்தனை தோஷம் பண்ணிருக்கேன், அது எத்தனை விதம், அனந்த அபச்சாரம், அனாதிகாரமா பண்ற அபச்சாரம், முடிவில்லாத அபச்சாரம், அகிருத்தியகரணம் கிருத்திய அகரணம் பகவத் அபச்சாரம் பாகவத அபச்சாரம் அசக்ஷ்ய அபச்சாரம், திருமாலாலேயே தாங்க முடியாத அளவு மோசமான அபச்சாரம் இப்படி அப்படிங்கிற எத்தனை விதமா அபச்சாரம் பண்ணணுமோ அத்தனை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு பண்ணிட்டு இருக்கேன், ஒரு முடிவு இல்லாமல் பண்ணிட்டு இருக்கேன். சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ, ஒன்னு பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறதா வருது. அதனால சரணாகதி பண்ணச்ச எப்போ பிராதிகூல்யஸ்வர் சொல்லிருக்கோ அந்த மாதிரி பகவத் சன்னிதியில் அது ரொம்ப முக்கியங்கிறது காமிக்கிறதுக்காக, செய்யணும் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையத்து செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்று வருவோம் பாகவத பஜா புறமாட்டோம் அதெல்லாம் இதுக்குதான் வரும். செய்யணும் இல்லாமல் பரம நடிபாடி உன்னுடைய திருவிடியே கதி அப்படின்னு வந்திருக்கிறவர்கள் அப்படிங்கிற செய்யாதன செய்யும் அப்படின்னு இத்தனை அபச்சாரம் நாங்கள் பண்ண மாட்டோம். தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அப்படிங்கிறது இந்த சரணாகதி பண்ணியிருக்கிற ஆச்சாரியர்கள் இருக்கையிலும் அவ வந்து ஐயமும் பிச்சையும் கொடுக்குறாளாம், ஞானத்தை கொடுக்கும்போது யார் பிக்ஷாந்தேகி ஞான பிக்ஷாந்தேகி அப்படிங்கிற மாதிரி யார் வந்து கேட்கிறாளோ அவளுக்கு கொடுக்குறான், யார் கேட்கலையோ அவளுக்கும் கருணையா கொடுக்குறாளாம். பெரிய அளவுல வந்து உபசக்தி பண்ணி எனக்கு இது கொடுங்கோ கொடுங்கோ அப்படின்னு கேட்காட்டா கூட கருணையினால கொடுக்குறா சில பேர், அதான் ஐயம். சில பேருக்கு பிச்சை அவ கேட்டு கேட்டு கொடுக்குறான். இப்படி ரெண்டு விதமாகவும் ஞானப்பிரம் பண்ணிட்டு இருக்காளாம் ஆச்சாரியா, அவாதான் சரணாகதி பண்ணி இருக்கிறான் நமக்கு, அவாதான் பார்ப்பதற்கு பெய்யத்தின்ற பரம நடி வாடி, அவாதான் நீங்கணும் பாடணும் எத்தனை வச்சிருந்து சரணாகதி பண்ணி கொடுக்குறா இல்லையா. அதனால அதை இந்த பாட்டானது குறிப்பாக சொல்றது, உயுமாறி உகந்து உயிர்ந்து போகக்கூடிய வழி உபாயம் ஆறு அப்படின்னா உபாயம் இருக்கு அப்படின்னு இந்த உபாயத்தை தான் சொல்றது அப்படின்னு சொல்லலாம். வேடிக்கை அவர்த்த சொன்னால் உயும் ஆறு எண்ணின் ஆறு விஷயம் இருக்காங்க, வேடிக்கையா சொல்லலாம் ஆறு விஷயம், பார்க்கடவுள் பையத்துன்ற பரம அடி பாடி அப்படின்னு சொல்லி பாடுறதுன்னு ஆரம்பிச்சு, அப்புறம் நாட்காலே நீராடி அதே நீராடுறது அப்படின்னு ஐயம் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு, அப்புறம் உயிமார் எண்ணின்னு ஒன்று இருக்கு, அப்புறம் உகந்து அப்படின்னு ஒன்று இருக்கு, இப்படிலாம் பார்த்து அதுக்கப்புறம் விட வேண்டியதுலாம் நிறைய இருக்கு. இதை தவிர ஆறு விஷயம் இருக்கும், அதனால இந்த ஆறு விஷயத்தையும் சொன்னேன். உயிமார் எண்ணி உகந்து ரொம்ப சந்தோஷத்தோடு கூட இந்த விரதத்தை நாம் செய்வோம் அப்படின்னு பூமாதேவியானவர் எல்லாரையும் கூட்டுண்டு இந்த நோன்பு இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். அதனால நோன்பை பற்றிய விஷயங்கள் போன பாட்டிலையும் இந்த பாட்டிலையுமாக, போன பாட்டிலேயானது பிராப்திய பிராபக விவேகம், எம்பெருமானை அடையணும், இந்த நோன்பு மூலம் அடையணும் அப்படின்னு சொன்னார். இந்த பாட்டில கிருத்தியாகிருத்திய விவேகம், சகோதரர்கள்லாம் எது பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படிங்கறத அழகா சொல்லியிருக்கேன். அதுவும் ரொம்ப ஆச்சரியமா தீக்குறளை சென்றோதும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம சம்பிரதாயத்துல பாகவத பிரச்சாரம் அது பண்ணவாளுக்கு நல்ல கதியே கிடையாது அப்படிங்கிறது ஸ்பஷ்டம். எம்பெருமானுடைய திருவடி பாடுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பரம நடிபாடி அப்படிங்கிறது ரெண்டாவது ரொம்ப முக்கியம். நாகனை மிசை நம்பினான் சரணே சரண் நமக்கு என்ற நம்மளுக்கு எல்லாருமே திருவடி தான் சொல்றோம். உழல என்பின் பயிற்சி மொழியோடு அவளை உயிருண்டான் கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சிறகோ. எம்பெருமானுடைய திருவடியிலேயே சரணாக பிடிச்சிருந்தார். எம்பெருமானையே கூட சொல்லலாம். நாகனை விசை நம்பினான் சரணே சரண் நமக்கு என்ற அப்படிதான் ஒரு வெள்ளம். கிருபா உத்தம் பக்கமான ஒரு பிரதேசம் அதை காண்பிக்கிறது. இது ஜெயமந்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அதனால முதல் திருப்பை வருத்தப்பட்டிதான் வரும். கிருஷ்ணநாதோதாவிஷ்ணுஜித்தாத்மகான கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.